அண்ணா, நீ எங்கடா போவே? நான் எங்க போவேன் தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது, ஆனா எங்க போறதுன்னு தோணலையே. கண்ணா செல்மா, எங்கடி இந்த பையன்? போயிட்டா? போயிட்டேன். அதை விட்ட போயிட்டான? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆகிட்டான். அவன் அவன் என்ன கண்டிக்கலாம், நான் அவனை கண்டிக்கப்படாத. அது வேற ஒண்ணும் இல்லடே, கிளிக்கு ரக்க முளைச்செடுத்து அதை விட்டு பறந்து போயிடுத்து. பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி கச்சேரிக்கு செல்லம்மா, எந்தன் செல்லம்மா, செல்லம்மா எந்தன் செல்லம்மா. கச்சேரிக்கு செல்லம்மா, எந்தன் கச்சேரிக்கு செல்லம்மா.